ரோட்டோர பாட்டு சத்தம் கேக்குதா, கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா. ரோட்டோர பாட்டு சத்தம் கேக்குதா, கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா. பூட்டி வச்ச மனக்கதவு திறக்குமா, கூட்டி வந்து அன்ப கண்ணில் காட்டுமா. வானிலவு எங்கள் வாழ்வு வளருமான்னு பார்க்குதா, வளர்வதற்கு நோம்பிருந்து தெய்வங்களை வேண்டுதா. என்ன சொல்வதோ, ரொட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா, கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா. சாதி மனுஷனத்தா உசுர வாங்குது. ஆட்டம் காணும் வாழ்க்கையிலே ஆட்டம் வருது அதிசயமா. பட்டப்பாடு எட்டி நிற்க பாட்டு வரும் அதிரசமா. வெறும் வார்த்தைகள் கேட்கையிலே குரு குறுக்கிரு மனதினிலே. திருவாசக கோயிலிலே கருவாசக தெருவினிலே ஆதியிலே எழுதி வச்ச பாட்டை மட்டும் கேட்டு ரோட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா, கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா. மனக்கதவு திறக்குமா, கூட்டி வந்து அன்ப கண்ணில் காட்டுமா. வானிலவு எங்கள் வாழ்வு வளருமான்னு பார்க்குதா, வளர்வதற்கு நோம்பிருந்து தெய்வங்களை வேண்டுதா. என்ன சொல்வதோ, ரொட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா, கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா.